சச்சு புட்ட கண்ணால ஐயோ தங்கல என்னால மூச்ச வாங்கி போற முன்னால பேச்சே நின்னுருச்சு தன்னால நெஞ்சுக்குள்ள பல்லாங்குழி குந்திக்கிட்டு ஆடுறா 108 கொண்டாங்கடா பிப்பியத்தான் ஏத்துறா காணாம போனேண்டா கொய்யால என்னமோ ஆச்சுடா மையால தலைகீழா நடக்கிறேன் கையால இப்ப மென்டல ஆயிட்ட அவளால சாச்சு புட்ட கண்ணால ஐயோ தங்கல என்னால மூச்ச வாங்கி போற முன்னால பேச்சே நின்னுருச்சு தன்னால காணாம போனேண்டா கொய்யால என்னமோ ஆச்சுடா மொய்யால தலைகீழா நடக்கிறேன் கையால இப்ப மென்டல ஆயிட்ட அவளால தரையத்தான் கூட்ட வச்சா நான் செட்டைய சேவையா செய்யுவேன் என் வாழத்தான் சுருட்ட வச்சா நானும் தனியாடு அவசியா சமதூடு ஒன்னா நம்பர் 420 ஹீரோவா ஆக்கி புட்டா நானும் காணாம போனேன்டா கொய்யால என்னமோ ஆச்சுடா மையால தலைகீழா நடக்கிறேன் கையால இப்போ மென்டல ஆயிட்டேன் அவளால தரையெல்லாம் பூக்குதடி என்ன இஷ்டமா பார்த்துதான் சிரிக்கிற உள்ள ஜிப்புன்னு ஏறுதடி ஓடி சண்டாடி ஒன்னால தவிச்சண்டி ஒன்னா நம்பர் 420 ஹீரோவா ஆக்கி புட்டா நானோ காணாம போனேன்டா கொய்யால என்னமோ ஆச்சுடா மொய்யால தலைகீழா நடக்கிறேன் கையால இப்போ மென்டல ஆயிட்டேன் அவளால காணாம போனேன்டா கொய்யால என்னமோ ஆச்சுடா மொய்யால தலைகீழா நடக்கிறேன் கையால இப்போ மென்டல ஆயிட்டேன் அவளால